శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సచిహ్నమిశ్రేభ్యః నమముక్తిమధీమహే. యదుక్తయస్త్రయీ కంఠే యాంతి మంగళసూత్రతాం. ఆళ్వానుడైన శ్రీవైకుంఠస్తవத்தில் இன்றைய தினம் நாம் 88வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க போறோம். சத்கர்மணைவ கில கிஞ்சன சஞ்சினோமி வித்யாப்யவத்ய ரஹிதானஜ வித்யதே மே கிஞ்ச த்வதஞ்சித பதாம்புஜ பக்திஹீனஹ పాత్రం భవామి భగవన్నే భవతో దయాయాః. ఇదకు ముందు ఈ రెండు శ్లోకங்களால ఎంబ్రహ్మனுடைய కటాక్షத்துக்கு தாம் பாத்திரமாக ஆகறோன்றத முதல்ல சொல்லி சொன்னார். 86வது ஸ்லோகத்துல சொன்னச்சே, ஜானேதவா கிமஹமங்க யதேவ சங்காதே அங்கீகரோஷி நஹி மங்களமன்யதஸ்மாதே తేనత్వం ఏన మురరీకురుషే జనం చేతి నైవాముతో భవతి యుక్తతరోహి కశ్చిత్. నేను అంగీకారం పన్నణం, ఎన్న అంగీకారం పన్నికరదు పన్నరద కాట్లో ఉమకు వేరే ఎదుమే నల్లదిల్ల, అదావదు ఉమ్ముడియ కారుణ్యతనుడియ వెళిపాడుకు వేరే పాత్రం ఎదుమే ఆగల. అనుత్తమం పాత్రమిదం దయాయాహాన్ని, இது உத்தமமான பாத்திரமாக நான் தான் இருந்திருக்கேன்றத தெரிவிச்சார். உடனே அடுத்த ஸ்லோகத்திலேயே அவருக்கு ஒரு எண்ணம் மாறுறது. பெருமாள் அகிஞ்சனாளா இருக்கவாள் தானே அனுகிரகம் பண்ண போறேன், ஆகையால நானும் என்ன காட்டிலும் அகிஞ்சனன் யாருமே கிடையாது, ஆகையால எனக்கு அவர் அனுகிரகம் பண்ண போறேன், உம்முடைய அனுகிரகத்துக்கு நான் தான் பிரதானமான பாத்திரமாக அவன்னு சொல்லிட்டேன். ஆனா கூட உம்முடைய கட்டாட்சத்துக்கு லட்சியமாக நான் ஆவனான்றதுல ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன, இத்தனை நாள் வரைக்கும் உம்முடைய கட்டாட்சத்துக்கு நான் பாத்திரம் ஆகாததுனாலதான் இந்த சம்சாரத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இப்ப இது நிதர்சனம், கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு சொல்லுவா. ஒத்த கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்னாக்க அவனுடைய பாப விசேஷம் கஷ்டப்படுறான்னு அர்த்தம். ஒத்த சுகமா இருக்கான்னாக்கா அவன் புண்ணியம் பண்ணிருக்கான், இந்த ஜென்மால பண்ணிருக்கானோ போன ஜென்மால பண்ணிருக்கானோ எப்பயோ புண்ணியம் பண்ணிருக்கான், ஆகையில அவன் சுகமா இருந்திருக்கான்னு அர்த்தம். இப்ப இதுக்கோசரம் இவன் புண்ணியம் பண்ணவனா பாப்பம் பண்ணவனான்னு இதுக்கு எடுத்துட்டு போய் இந்த சித்திரகுப்தன் கணக்கு எடுத்துட்டு பாக்கணும்னா ஒன்னும் அவசியமே கிடையாது. இது நிதர்சனமா தெரியுது. அந்த மாதிரி இருக்கச்சே, நான் இத்தனை நாள் வரைக்கும் இந்த சம்சாரத்தை விட்டு போகாமல் உண்மை சேவிக்கிற ஒரு பாக்கியம் பெறாமல் நான் இருந்துட்டு இருக்கேன்னாக்க நான் நிச்சயம் பாப்பம் பண்ணிருக்கேன், ஆகையில தான் இப்ப இருந்துட்டு இருக்கேன்னு சொல்றது. அப்படி இருந்துட்டு இருக்கிற என்ன, நீர் ஒரு கால் கட்டாட்சி பேரோ கட்டாட்சிக்குவாது போயிடுவேரோ, உம்முடைய கட்டாட்சத்துக்கு நான் இலக்கமா ஆவேனோ மாட்டேனான்னு எனக்கே ஒரு சந்தேகமா இருந்துட்டு இருக்குன்னு மறுபடியும் ஆழ்வான் ஒரு சந்தேகத்தை இடம் சொல்றேன். சரி, எப்படி இருந்தா உம்முடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக ஆக முடியும் அப்படின்னா, கர்மயோகம் பண்ணும், ஞானயோகம் பண்ணும், பக்தயோகம் பண்ணும், இதெல்லாம் பண்ணாக்க உம்முடைய கட்டாட்சத்துக்கு பார்க்கலன்னு சொல்லி சொல்ற. சத்கர்ம நைவ கில கிஞ்சன சஞ்சினோமி. வா, எனக்கு கர்மயோகம்னா என்னன்னு தெரியாது, ஞான யோகம்னா என்னன்னு தெரியாது, பக்தி யோகம்னா என்னன்னு தெரியாது, எதுவும் நான் பண்ணல. நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன், நோற்ற நோன்பிலேன் இது கர்மயோகம், நுண்ணறிவிலேன் ஞானயோகம். இது கர்மயோகமும் இல்லை ஞானயோகமும் இல்லை, நான் ரெண்டுமே பண்ண முடியல, எனக்கு ஒன்னும் தெரியாது. அப்ப ஒண்ணும் சரி, இது ஒன்னும் தெரியாட்டா கூட ஒன்னிடத்துல ஒரு பக்தி இருந்தாக்கா போறோம், பெருமாளிடத்துல பக்தி இருந்தா போறோம். அப்ப அந்த மாதிரி ஏதான பக்தியானா எங்கிட்ட இருந்துருக்கான்னா அதுவும் எங்கிட்ட இல்லை. குளித்து மூன்றலையொம்பும் குறிகள் அந்தணமை தன்னை ஒளித்திட்டேன். என்கணில்லை நின்கணும் பக்தனும் அல்லேன். உன் திருவடியில் பக்தியான ஒரு ஒரு அசஞ்சலமான பக்தி, இது பெருமாள் நிச்சயம் எனக்கு பண்ணி வைப்பேன்ற ஒரு பக்தி இருந்ததுன்னாக்க நான் எதுக்குமே விசாரப்பட மாட்டேன். அப்ப அந்த இடத்துல எனக்கு அந்த பக்தி குறவா இருக்கு, சஞ்சலமா இருக்கு, அது பண்ணவேறோ மாட்டேரோ பண்ணவேறோ மாட்டேரோன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துருக்கு. அப்படி என்னுடைய நிலை இருந்துருக்கு. இப்ப நான் எப்படி உம்முடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகணும்? உம்முடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகணும்னா உங்களிடத்துல ஒரு மகாவிசுவாசம் இருக்கணும் இல்லையோ. என்ன எந்த சன்னிவேசத்திலையும் பெருமாள் என்ன விடமாட்டேன் ஒரு மகாவிசுவாசம் இருக்கணும். அந்த மகாவிசுவாசம் இருந்ததுன்னாக்க நான் பண்ற கர்மாக்கள் எல்லாவற்றையும் அதுல என்ன சொல்லுவேன்னாக்க சாத்விக தியாக புரஸ்கரமா பண்றோம். நான் எதுவும் பண்ணல, ஸ்ரீ பகவதஜ்ஞா பகவத் பிரீத்தியர்த்தம் ஸ்ரீமன்னாராயண பிரீத்தியர்த்தம் பிராத்த சந்தியாம் உபாதிஷே பகவான் சுனியாமிய சுரூப ஸ்திதி பிரவர்த்தின்னு சொல்லிட்டு பிராத்த சந்தே உபாசனாக்கியம் கர்ம சுஸ்மை சுப்ரீதியே சைமேவ காரயத்தின்னு நான் எதுவும் பண்ணல நீ தான் பண்றேன்னு ஒரு சாத்விக தியாக புரஸ்கரமா நான் பண்ணிட்டு இருந்தேன்னாக்க வாஸ்துவோம். ஆனா நான் தான் சந்தியாவனம் பண்றேன், நான் தான் சந்தியாவனம் பண்றேன்னு சொல்றேன். அதுல வேற அகங்காரம் வேற இருந்துருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணாத வாழை பார்த்துட்டு அவள்லாம் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணல, நான் ஒருத்தான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கிறவன் அப்படின்னா அதுலதான் சுவாமி ரகசத்ரே சாரத்துல சாகிற யாரனா ஒருத்தர் சிட்டாளா இருந்து இன்னொருத்தர் வேற ஒருத்தர் கொஞ்சம் அந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ண முடியாது போயிட்டவாளா இருந்துட்டாள்னாக்க அவளை பார்த்து அவன் ஒன்னும் பண்ணல, அவன் வந்து ஒரு பள்ளிக்கு சமானம்னு சொல்லி அவனை துஷ்டமா ஒரு அகங்காரமா தன்னுடைய சிரைத்தியத்தையே ஒரு அகங்காரமா நினைச்சிருந்தாள்னாக்க அது ஒரு பொதகுழியா, அந்த பொதகுழியில இருந்து மீளவே முடியாது. அந்த பொதகுழியில விழாத எனக்கு பாக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்ணோம், அவன் என்ன பண்றான் என்ன பண்றான்றத நான் பார்க்க கூடாது. நான் என்ன அனுஷ்டானம் பண்றனோ அந்த அனுஷ்டானத்தை தான் நான் பண்ணணுமானு. இப்படி ஒரு அனுஷ்டானம் இல்லாத போயிடுச்சுன்னா அந்த மாதிரி எதனா நான் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன்னாக்க எதுவுமே பண்ணல. இப்ப சத்கர்ம நைவகில கிஞ்சன சஞ்சினோமி, இப்ப எத்தான் பண்ணேன்னு நான் காத்தாலும் சாயங்காலம் வரைக்கும் யோசனை பண்ணி பாக்குறேன். இன்னைக்கு என்ன நல்ல காரியம் நான் பண்ணிருக்கேன், எல்லாமே பெருமாளே தான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி எதனா ஒரு நல்ல காரியம் பண்ணி பார்த்தோம்னாக்க யோசனை பண்ணா ஒண்ணு கூட நான் பண்ணினதாவே தெரியல. அப்ப நான் என்ன பண்ண முடியும், நான் எப்படி உங்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக முடியும்னு சொல்லி சொல்றேன். இது கர்மயோகம், கர்மயோகம்னாக்கா என்னமோ செப்பலாங்கால் போட்டுண்டு ரெண்டு கையும் இப்படி ஆசனம் வச்சுட்டு பத்மாசனத்துல வச்சுட்டு கண்ணை மூடிட்டு பண்ணாக்கா அதுதான் கர்மயோகம்னு நினைச்சுக்க வேண்டாம். கீதையில கர்மயோகத்தை பத்தி சொல்லச்சு தெய்வமேவா பிரய யஜ்ஞம்னு வரிசையா ஆரம்பிச்சு சொல்லிட்டு வரு. அந்த இடத்துல சொல்லச்சு அந்த பகவத் அர்ச்சனம் நிச்சயமா நாம பண்ற பெருமாள் திருவாரசனம் இருக்க அதுவே கர்மயோகம் தான். தேவார்ச்சனம் பண்ணச்சு, அந்த பகவத் அர்ச்சனம் தபஸ்து, தபஸ்னா என்னமோ கண்ணை மூடிட்டு காட்டுல உட்காந்து இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த சந்தியாவந்தனம் பண்ணாத சாப்பிடாத இருக்கிறது, ஏகாதசி உபவாசம் இருக்கிறது, இப்படி பண்றதெல்லாமே தபஸ்து தான் இது. அதுக்கப்புறமா தீர்த்தம், தீர்த்தம்ன்றது சமுதிர ஸ்நானம் பண்றது, சேத்து ஸ்நானம் பண்றது, கங்கா ஸ்நானம் பண்றது, இதெல்லாம் பண்றது தீர்த்தம். தானம், தானம்ன்றது நிச்சயமே நம்ம பண்ண வேண்டியதுதான். நிச்சயம் தானம் எப்படி பண்ணணும் அப்படின்னா எந்த பலனும் உத்தேசிக்காமல், இது அவளிடத்திலிருந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நம்மள்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கணும். இப்படி ஒரு தானம், யாக யஜ்ஞாதிகள், அடுத்தது இது எல்லாத்துலயுமே சாத்விக தியாக புரஸ்கரமாக இது மட்டும் பண்றது இருந்துருக்க அதுக்குதான் கர்மயோகம்னு பேரை தவிர கர்மயோகம்னா வேற எதுவும் நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தானம்னு சொல்லச்சு இது ஒரு சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொல்லிருக்கு. கோக்ராசம் கொடுக்கறதுன்னு ஒண்ணு, கோக்ராசம்னா மாட்டுக்கு புல்லு கொடுக்கறது. இந்த சந்தியாவந்தனம் எல்லாம் கார்த்தால சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பிரம்மயஜம் பண்ணிட்டு அது நம்மாத்து மாட்டுக்கு புல்லு கொடுக்கறதுன்றது இருக்கு. அது மாட்டுக்கு பார்த்து அது புல்லு கொடுத்தோம்னா அது பால் கறக்க போறது, அதுக்கோசரம் ரக்ஷணம் பண்றதா இருந்திருக்கு. பரகவின்னு சொல்லிட்டு நம்ம மாடு இல்லாத இன்னொருத்தர் மாடா இருக்குமோ அந்த மாட்டுக்கு கொண்டு போய் புல்ல எடுத்துன்னு போய் அது கொடுத்து புல்லு கிடைக்கலன்னா வைக்கலன்னா கொடுத்து அது சாப்பிட பண்ணி வைக்கிறது இருக்க அது ஒரு பெரிய ஒரு தர்மமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி எதனா நான் பண்றேனா அப்படின்னு நான் ஒண்ணுமே பண்ணலையே, என்ன பண்ணிட்டு இருக்கேன் நானு? சத்கர்மனை வகில சஞ்சினோமி, தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. இது திருமசேழ்வார் சாதிக்கிறது. உத்தரகிருத்திய அதிகாரத்துல நம்ம எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும், ஒரு பிரபன்னாள் எப்படி நடந்துக்கணும்ன்றத சுவாமி விஸ்தாரமா சொல்லி சொல்ற. அந்த நித்தியகர்மா நைமித்திக கர்மாக்கள் எல்லா கர்மாக்களையும் அனுஷ்டிக்கச்சே இதுல நாம என்ன பண்ணணும், நாம பகவத் பிரீத்திக்காக தான் அந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கிறோம். அந்த பகவத் பிரீத்தி ஏற்படுறது ஒண்ணுதான், பலன்ற ஒரு நிலையில நாம பண்ணணும். அந்த மாதிரி எதுவும் நான் பண்ற மாதிரியே தெரியல, நான் கருத்துல இருந்து யோசனை பண்ணி பார்த்தேன்னா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அர்த்தம். விவித்தா வேதாளி விகம பரிசுத்தே பிஹதயே பட்டு பிரத்யாகார பிரபிருதி புடபாக பிரசகிதாக. தயா சதகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதுல என்னன்னா, இந்த கர்மயோகத்துக்கு மேல வரக்கூடியது ஞான யோகம். அந்த ஞான யோகம்ன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. நம்ம மனசுல இருந்துட்டு இருக்க, இது மனசு ஒரு பிசாசாட்டம் இருந்துட்டு இருக்கு வேதாளம்ன்றது. இது எந்த க்ஷணத்துல எதை விரும்புன்றது சொல்ல தெரியாது. இங்க போய் பாக்குறோம், சத்தநாயகி பார்த்தோம்னாக்கா டிவி பார்த்தா அந்த கிரிக்கெட் மேட்ச்லயே உட்காந்துட்டு மீதி காரியத்தை மறந்து போடுறோம். இன்னும் சத்தநாயகி வேற ஏதானோ வேடிக்கை பார்த்துருந்தோம்னா அந்த வேடிக்கையிலேயே இருந்துட்டு வாசிக்க வேண்டியதை மறந்து போயிடும். இப்படி நம்ம மனச ஒருமுகப்படுத்துறதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. இப்ப இந்த ஞான யோகம்னு சொல்லச்சே ஜிதஸ்வாந்தைஹி பரிசுத்தாத்மனி ஸ்திதிஹின்னு, நம்ம புலன்களை எல்லாம் அடக்கி எம்பெருமான் விஷயத்திலேயே நம்ம மனசை ஈடுபடுத்தணும். அவ்வளவு சுலபமா அது, இதுவே என்னால பண்ண முடியாது என்ன இருக்கச்சே, நான் எங்கேருந்து ஞான யோகம் நான் பண்றதுன்னு. வித்யாபி அவத்திய ரஹிதா நக வித்யதேம, நீ சொல்லச்சே சொல்லிட்டு போலாம், நான் நிறைய காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கேன், அது பண்ணிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா வஸ்துதான் பார்த்தோம்னா தோஷம் இல்லாத வித்யா எதுவுமே எங்கிட்ட கிடையாது, எல்லாமே தோஷத்தோட இருந்துட்டு இருக்கிறதா இருக்கு. அவத்திய ரஹிதமான வித்யன்றது ஒண்ணுமே இல்லைன்னு. வித்யில அவத்தியம் என்னது, என்ன குற்றம் இல்லாமல் இருக்கிறது. வித்யில என்ன குற்றம்னா வேற வேற ஒரு காரியங்களுக்காக நினைக்கிறது, வேற வேற எண்ணத்தோட அந்த காரியத்தை பண்றது. கையாறு சக்கரத்தின் கருமாணிக்கமே என்றென்று. இது ஆழ்வார் பாசுரம் திருவாய்மொழியில அஞ்சாம் பத்துல சொல்லி சாதிக்கிறார். அற்புதமான ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். இப்ப நான் உபன்யாசம் பண்றேன், உபன்யாசம் பண்றது மொத்தம் நான் பிராக்டிக்கலா பின்பற்றுகிறேனோ அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அதை சொல்ல முடியாது. அதுவும் சில மகான்கள் தான் அனுஷ்டான பரியந்தமாக இருந்துட்டு இருக்கிறவா. அதையும் சுவாமி தேசிகன் உத்தரகிருத்தி அதிகாரத்துல சொல்லச்சே, அனுஷ்டான பரியந்தமாக அதாவது சொல்லிருக்கிற விஷயங்களை தர்மங்களை மீது பேருக்கு உபதேசம் பண்றதோட மாத்திரம் இல்ல, ஸ்வயம் ஆச்சாரத்தை எஸ்மாக்குன்னு தான் அனுஷ்டிச்சுண்டு அனுஷ்டான பரியந்தமாக ஆக்கின்னு இருக்கிற மகான்களிடத்துல போய் தத்வித்தி பிரணிபாந்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு அந்த எம்பெருமான் விஷயமான ஒரு அந்த எண்ணங்களை விஷயங்களை எல்லாம் அந்த ஸ்வரூப ஜானம் பகவத் ஸ்வரூப ஜானம் ஆத்மஸ்வரூப ஜானத்தெல்லாம் அவ்வாழ்டத்துல ஒரு விழுந்து சேவிச்சு நமக்கு புரியாத இடத்துல புரியணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிண்டு அவளுக்கு நம்மளால முடிஞ்ச சுசுரூஷியை பண்ணிண்டு அதை தெரிஞ்சுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி சாஸ்திரம் சொல்லியிருக்கிற பிரகாரம் மகான்கள் மாதிரி நான் எதனா அனுஷ்டான பரியந்தமான ஒரு காரியம் பண்றவனா, இந்த ஞானமே இருந்ததுன்னு வச்சுண்டா கூட அந்த மாதிரி நான் பண்றவனா இல்ல. கையாறு சக்கரத்தின் கருமாணிக்கமே என்றென்று உபன்யாசம் பண்ற பிரமாதமா அந்த பெருமாள் சீனிவாசன் என்னமா சேவை சாய்க்கிறே, அது கையாறு சத்து சக்கரத்தின்னு அந்த கையில திருவாழியை சமர்ப்பிச்சுட்டு இருக்க என்ன அற்புதமான சேவை. அமுதனுக்கு பார்த்தோம்னாக்க அந்த திருவாழியும் திருச்செங்கும் பக்கத்துல பக்கத்துல இருந்துட்டு இருக்கும், அந்த காது கிட்ட அப்படியே இருந்துட்டு இருக்குமா, இப்படி சாச்சிண்டு இருக்கும். அந்த சாச்சிண்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னாக்க செட்டன் கிட்ட வந்து பேசுற மாதிரி இருக்குமா, எனக்கு என்ன ஆஜ்ஞா அடுத்த கட்டளை என்ன அடுத்த கட்டளை என்னன்னு கேக்குற மாதிரி இருந்துட்டு இருக்குமா அந்த திருவாழி திருச்செங்குன்றது. சில மூர்த்திகள்ல பார்த்தோம்னா அந்த திருவாழி திருச்செங்கல்லாம் கொஞ்சம் இடைவெளி விட்டு அண்ணண்ட இருக்கும், கொஞ்சம் இருக்கும். இப்படி எல்லாம் திருவாழி இப்ப உபன்யாசம் பண்ணக்க இப்படி எல்லாம் உபன்யாசம் பண்றேன், இப்படி அத்தியுதமான சேவை பெருமாள் சேவை எல்லாம் சொல்றேன். என்னிடத்துல உண்மையே உண்மையான பக்தி இல்லாத மீதி பேரெல்லாம் இதுல ஒரு ஈடுபடுத்தணும்ன்றது அவ்வளவுதானே தவிர, எனக்கு ஏதோ சம்பாவனை கொடுத்தா அதை வாங்கி போறதுக்கோசரம் நான் சொல்லிட்டு இருந்தா கூட பொய்யே கைமை சொல்லி நான் பார்த்தமா சொல்லாட்டா கூட பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்ணச்சு மெய்யே பேற்றொழிந்தேன்னு சொல்லி சொல்ற, எனக்கு சத்தியமாகவே எனக்கு கிடைச்சிட்டு அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. அப்படி எல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணணும். இப்ப என் விஷயத்துல நான் ஏதானோ ஒண்ணு அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிருந்தேன்னாக்க பொய்யாவது சொல்லிருந்தாவது எனக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கும், அந்த காரியமும் நான் பண்ணல. அப்ப அந்த வித்தியன்றதுலயே அது அவத்தியமாக இருந்திருக்கு. அதோட இல்லாத சாஸ்திரத்துல சொல்லிருக்கு ஒரு வித்தியைய விபரீதத்துக்கு உபயோகப்படுத்தினோம்னாக்க அது அனர்த்த பலத்தை கொடு எதிர்மறையான பலத்தை கொடுக்க வல்லதுன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன்றதே எனக்கே தெரியல. நானும் ஒன்னும் அந்த மாதிரி ஞான யோகமும் என்னிடத்துல இல்ல. என்னுடைய மனசே ஒரு வேதாளம் மாதிரி இருந்துருக்கு. அது என்ன பண்றது, காலக்ஷேபம் பண்ணதுனால ஒரு பரிசுத்தி ஏற்பட்டா கூட மறுபடியும் இந்த ஐகமான சுகத்திலேயே ஈடுபடும்படியாக பண்ணிடுறது. அப்போ இந்த வித்தியையும் துஷ்டம் இல்லாமல் தோஷம் இல்லாததான வித்தியமாக வித்தியாக என்னிடத்துல இல்ல. இது ரெண்டாவதா சொல்லிட்டு கிஞ்சத்வதஞ்சித பதம் புஜ பக்திஹீனஹ. இப்போ இதெல்லாம் வேணாம்ப்பா, நீ கர்மயோகம் பண்றியா இல்ல ஞானயோகம் பண்றியா இதெல்லாம் ஒண்ணும் நான் பார்க்கவே இல்லை. என்னிடத்துல அச்சஞ்சலமான பக்தி இருந்துருத்தோம்னாக்க அது போறோம், வேற எதுவுமே நான் வேணா நான் ஒன்னும் எதுவும் நான் கேட்கலையப்பா என்று சொல்ற, அதுவும் தான் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி சொல்ற. கிஞ்ச மேலும் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, உன்னிடத்துல ஸ்வதஞ்சித பதாம்புஜ பக்திஹீனஹா, ஸ்வதஞ்சித பதாம்புஜ பக்திஹீனஹா, தேவரீருடைய அஞ்சித பதாம்புஜம் பூஜிக்கத்தக்கதாக இருக்கிற ஒரு திருவடி தாமரர்கள் அதுலயான பக்தி இருந்துருக்கா கேட்டா பக்தி இல்ல. எம்மா வீட்டு திறமும் செப்பம்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். நம்மாழ்வார் பாசுரத்து பிரகாரம் பார்த்தவனாக்க அந்த திருவடி தன் தலைமையில வைக்கணும். ஸ்ரீவைகுண்டத்துல போய் கைங்கரியம் பண்றதா இருந்தா கூட அந்த கைங்கரியத்தினால எனக்கு ஏதானா ஒரு பிரயோஜனம் வருமா இருந்ததுன்னாக்க அதுக்காக நான் அந்த கைங்கரியம் பண்ண விரும்பல. நான் பண்ண விரும்புறது எல்லாமே பெருமாளுக்கு கைங்கரியம். அப்படி ஸ்ரீவைகுண்டத்துக்கு வான்னு சொல்லி பெருமாள் நியமிச்சேர்னாக்க அங்க வந்து கைங்கரியம் நான் பண்ற கைங்கரியம் பண்றது அவருக்கு உகப்பா இருக்குமா இருந்துனாக்க அப்ப நான் அங்க வந்து பண்றேன். நானு எனக்கு பசி இருக்காது, பிணி இருக்காது, மூப்பு இருக்காது, எனக்கு ஒரு சௌக்கியத்தை கொடுக்கறதுக்காக ஸ்ரீவைகுண்டத்துக்கு வானாக்க நான் வரலன்னு சொல்லி சொல்றேன். அவளுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பக்தி இருந்துருக்கு. அதையும் சொல்லச்சே ஆழ்வா சோம்பரை உகத்தி போலும்ன, எங்கேயும் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை விட்டு எங்கேயும் போகாத அங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காள். அப்படி தொண்டரடிப்படி ஆழ்வார் மாதிரி இருக்கிற ஆழ்வார் அவளை தான் பெருமாள் ரொம்ப பிரீத்தியோட உகத்துக்கிற. அந்த மாதிரி ஏதானா எனக்கு இருந்துட்டு இருக்கா, உம்மிடத்துல பக்தி இருக்கா அப்படின்னு. பெருமாளுக்கு சில பேரெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, பரரந்தேஷு ஜாத்தியந்தாக பரிவாதேஷு ஏ மூக்காக என்பதாக அது குரடனை கண்டா பிடிக்குமா, அதே மாதிரி இவாளை கண்டாக்க ஊமையை கண்டா பிடிக்குமா, பரரந்தேஷு ஜாத்தியந்தாக பிறர் விஷயத்துல எதனா தோஷம் இருந்ததுன்னாக்க அவ கண்ணிலேயே படாது, பிறவி குரடனாட்டும் அவ நடந்து பாடலாம், அந்த தோஷமே தெரியாத ஒரு நிலை. பரிவாதேஷு ஏ மூக்காக, நம்மள யாரானா ஒரு சில சுடுசொற்களை சொல்லி நிந்தித்தார்களானால் அப்போ அதுக்கு எதுவும் பதில் சொல்லாத தான் வந்து ஒரு ஊமையாட்டம் இருந்துடுறது. அதெல்லாம் தனக்கு காதலியா வெளியில தனக்கு பதிலாம் சொல்ல முடியாது இருக்கிறது அப்படின்னா, பரஸ்திரீ விஷயம்ல அப்பும் வேற பெண்களை பார்க்கும் பொழுது தன்னை ஒரு பேடியாக நினைச்சுக்கிறது, எப்படி யார் இருக்காளோ அவள்லாம் அதீவ தைத்தாமமான்னு, இவெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர்களாக இருந்துருக்கான்னு சொல்ற. அந்த மாதிரியாவது நான் பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தனாக நான் நடந்துக்கிறேன்னா என்று கேட்டேன். அதுவும் எனக்கு தெரியல, நான் எப்படி நடந்துக்கிறேன்றது எனக்கே தெரியல. அப்போ என்ன அம்சத்தை கொண்டு பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்றது? என்னால கர்மயோகம் பண்ண முடியாதவனாக இருக்கேன், ஆகையால கர்மயோகம் பண்ணான்றதுக்கோசரம் அனுகிரகம் பண்ண முடியாது. என்னுடைய ஞானம்ன்றது ரொம்ப அல்பமாக இருந்துருக்கு, நுண் அறிவிலேன்னு சொன்னதுனால பகவத் விஷயத்திலேயோ ஆத்மஸ்வரூப விஷயத்திலேயோ எனக்கு ஒரு தீர்க்கமான ஒரு ஞானம் இல்லை. அப்படி ஞானம் இல்லாதவனாக நான் இருந்துருக்கச்சே, அப்ப அதுலயும் சரி ஞான யோகியா இருக்கான் அவனுக்காக அனுகிரகம் பண்ணோன்றது அதுவும் இல்லை. அப்ப என்ன இருந்துருக்கு? சரி, ந தர்மனிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமா ஸ்வச்சரணாரவிந்தே. மூணாவது, இந்த பெருமாளிடத்துல பக்தி இருந்தனாக்கா போருமே, அந்த பக்தியாக அதுவாவது இருந்துருக்கா? ஸ்வச்சரணாரவிந்தே ந பக்திமான், அப்படிப்பட்ட பக்தி இல்லை, அப்படிப்பட்ட மகா விசுவாசமும் இல்லை. அப்போ அகிஞ்சனஹா அனன்யகதிஹி சரண்ய ஸ்வத்வாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு அங்க சொன்ன மாதிரி, பாத்திரம் பவாமி பகவான் பகவன் பவதோ தயாயாஹா. கர்மயோகம் பண்ணல, ஞானயோகம் பண்ணல, பக்தியோகமும் பண்ணல, எதுவுமே பண்ணாதவனாக நான் இருந்திருக்கேன். இதுதான் எனக்கு குவாலிபிகேஷன் உம்முடைய அனுகிரகத்துக்காக. பாத்திரம் பவாமி பகவன் பவதோ தயாயாக, யாரால கர்மயோகம் பண்ண முடியாதோ, யார் கர்மயோகம் பண்றதுக்கு சக்தி இல்லாதவர்களாக இருந்திருக்காளோ, யாரெல்லாம் ஞானயோகம் பண்றதுக்கு சக்தி இல்லாதவர்களாக இருந்திருக்காளோ, யார் பக்தியோகம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லாதவளாக இருந்திருக்காளோ, அவ மொத்த பேரும் அகிஞ்சனா, இயலாதவர்கள். இப்போ பெருமாளுக்கு அடைவதற்கு உபாயமாக சொல்லப்பட்ட மூன்று உபாயங்களையும் செய்வதற்கு இயலாதவர்களாக இருந்திருக்கா. அதே சமயத்துல அந்த பெருமாளை அடைஞ்சு அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையும் அவளுக்கு இருந்துருக்கு. அப்படி யார் இருந்திருக்காளோ அவாதான் பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர்கள். இதுதான் சரணாகதி பண்றதுக்கு தகுதியாக சொல்லப்படுகிறது. இந்த ஆகிஞ்சன்யம் என்பதாக, ஆகிஞ்சன்யம்னு சொன்னோம்னா தன்னுடைய இயலாமை. அந்த ஆகிஞ்சன்யம் கார்பண்யம்னு ஒரு அங்கம் சொல்லப்படுகிறது சரணாகத்தியில. அது ஆகிஞ்சன்ய புரஸ்தரமாகவும் எம்பெருமானிடத்துல அடையிறது. அனன்யகதித்வம் ஆகிஞ்சன்யம் ரெண்டுமா சேர்ந்தது அந்த கார்பண்யம்ன்றது. அந்த பகவத் கைங்கரியம் தவிர வேற எதையும் விரும்பாமல் இருக்கிறது. பகவான் தவிர வேற யாரும் நமக்கு ரட்சகன் இல்லை, அந்த பெருமாள் தான் நமக்கு ஒரு ரட்சகனாக இருந்திருக்க. நம்மள நம்மால ரட்சிக்க முடியாது. அந்த எம்பெருமான அடைவதற்கு உபாயமாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கர்மயோக ஞானயோக பக்தி யோகாதிகளை செய்வதற்கு அடியன் சமர்த்தன் அல்லன். இப்படி ஒரு எண்ணம் யாருக்கு இருந்துருக்கோ அவதான் சரணாகதிக்கு பாத்திரமாக ஆறுது. அப்படி அவ சரணாகதிக்கு பாத்திரமாக ஆயிட்டாள்னாக்க, அதுக்கப்புறமா பெருமாள் என்ன பண்ற? அவளிடத்துல நாம சரணாகதி பண்ண போறோம். பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு உத்தமமான பாத்திரமாக இவர்தான். பெருமாளுக்கு தயன்னு ஒண்ணு இருக்குனாக்க, அந்த தயினால அனுகிரகம் பண்றேன்னாக்க, யாரால ஒன்னும் பண்ண முடியாத இருக்காளோ அவளுக்குதான் தய முதல்ல, அவ விஷயத்துலதான் முதல்ல பிரவர்த்திக்கணும். அதுக்கப்புறமா தான் மீதி பேருக்கெல்லாம் பிரவர்த்திக்கலாம். அந்த மாதிரி வரச்சே எனக்கு உம்முடைய தயைக்கு நான் பிரதானமான பாத்திரமாக நான் ஆறேன். பாத்திரம் பவாமி பகவன் பவதோ தயாயாஹ மாதங்க மானுஷபிதா நவிசேஷ ஹேதுஹு. இது சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சொல்லி சொல்ற. யானைக்குதான் நீர் அனுகிரகம் பண்ணுவேற, மனுஷனுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேற என்பதாக ஒரு கேள்வி. ஏன்னா அந்த யானை தான் ஆதிமூலமேனு கத்திட்டு அகையில கஜேந்திராழ்வானுக்கு அனுகிரகம் பண்ண நான் கதறனே எனக்கு நீர் அனுகிரகம் பண்ண மாட்டேறான்னா அங்க விசேஷம் என்னன்னா ஆக்கிஞ்சன்யம் தான் அங்க முதல்ல. யானையும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் பிரயத்னப்பட்டு பார்த்தது இனிமே என்னால ஆகாதுன்னு தீர்மானம் பண்ண பிற்பாடுதான் யானை வந்து ஆதி மூலமேனு பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிட்டு நாமளும் அந்த எண்ணத்தை விட்டுட்டோம்னாக்க நம்மளால ஒண்ணு ஆகுன்ற ஒரு எண்ணத்தை விட்டுட்டோம்னாக்க அப்ப பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு நாம பாத்திரமாக ஆயிடுவோம் என்பதாக சொல்ற. அது எதிமே ஐஷ்யசயத்துவம் தயனீய ஸ்தவநாத துர்லபா என்று ஆளுந்தார் சாதிக்கிறார். எனக்கு கணக்கு நீ அனுகிரகம் பண்ணாது போயிட்டியானாக்க எதிமே ஐஷ்யசை நீ தய பண்ணாது போயிட்டியான உனக்கு தய பண்றதுக்காக ஒரு பாத்திரம் கிடைக்கவே மாட்டா அப்படின்னா தயனீய ஸ்தவநாத துர்லபகாந்த. ஏன்னா நான் தான் உம்முடைய தயைய பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப தகுதி படைத்தவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். புயோபிகந்த வசதிரி எதிமே பவித்ரி யாம்யாது துர்விஷக விருத்திஷு யாத்தனாசு சமயக் பத் பவிஷ்யதி தத சரணாகதானாம் சம்ரக்ஷிதேதி பிருதம் வரதத்வதீயம். தேசிகன் ஆளவந்தார் ஆழ்வான் போன்றவர்கள்லாம் பெருமாளோட பேசுவா, நேரம் பேசுவா, சில சமயம் கதறுவா, சில சமயம் அந்த பெருமாளுக்கு எடுத்து சொல்ற மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்லுவா, சில சமயம் பெருமாளோட சண்டை போடுவா. அந்த மாதிரிதான் தேசிகன் சொல்லி சொல்றார், மாதங்க மானுஷபிதான் நவிசேஷ ஹேதுகும், யானைக்குதான் அனுகிரகம் பண்ணலாம், எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. யாரெல்லாம் அகிஞ்ச நாளா இருக்காளோ எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணலாம், எல்லாரும் அனுகிரகத்துக்கு பாத்திரமாக தான் ஆறுந்த. இதையேதான் ஆளவந்தார் சாதிக்கிறார், எதிமே நதீஷ்யசேத்தும் தயனீய ஸ்தவநாத துர்லபகா. இப்போ எனக்கு நீர் கணக்கு அனுகிரகம் பண்ணாத போயிட்டாருனாக்கா நீ கிருபாலு பரமகாருணிக்கெல்லாம் பேர் வச்சுட்டு இருக்கிய, உன்னுடைய கருணையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆளும் கிடைக்க மாட்டா என்று சொல்றார். அடுத்தது சுவாமி தேசிகன் இன்னும் அற்புதமா ஒரு விஷயத்தை சாதிக்கிறார், பூயோபிகந்த வசத்தில் எதுமே பவித்ரி உம்மிடத்துல சரணாகதி பண்ணின பிற்பாடு எனக்கு யாம்யாசு துர்விஷக விருத்திஷு யாத்தனாசு, அதாவது யமனுடைய ஒரு நரக்கத்துல வசிக்கும்படியான ஒரு நிலை எனக்கு மறுபடியும் கணக்கு கிடைச்சதுன்னாக்க அப்ப சமயக் பவிஷ்யதி தத சரணாகதானாம் சம்ரக்ஷிதேதி பிருதம் வரதத்வதீயம். நீ பெரிசா ஒரு டைட்டில் போட்டு சரணாகத ரக்ஷகன் ஒரு பெயர் போட்டு இருக்க, அந்த பெயர் ரொம்ப நன்னா இருக்கும் உனக்கு. சமயக் பவிஷ்யதி தத சரணாகதானாம், என்னன்னா சரணாகதனா ஆயிட்டேன்னாக்க எனக்கு இனிமே யமயாத்தனையே வரக்கூடாது, உன் திருவடியில் தான் நான் வந்து சேரணும். நான் அது இல்லாத யமயாத்தனை வந்ததுன்னா நீ பேர் மாத்திரம் போட்டும் போன, சரணாகத ரட்சகன் பேர் போட்டும் போனேன்னாக்க அது உனக்கு ரொம்ப நன்னா இருந்துட்டு இருக்குமோ இல்லையோ அப்படின்னு ஒரு கிண்டலா கேள்வி கேட்கிற சுவாமி தேசிகன். இந்த இடத்துலயும் அதே மாதிரிதான் இங்க என்ன சொல்றாருனாக்க, உமக்கு தெரியாதது இல்ல இந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் பண்ண முடியாததுன்றதுதான் உம்முடைய அனுகிரக பாத்திரத்துக்கு தகுதியே. என்னால பண்ண முடியும், இது யாருக்கெல்லாம் இருக்கு, மகரிஷிகள் மாதிரி இருக்கிறவாள்லாம் கர்மயோகம் பண்ணலாம், ஞானயோகம் பண்ணலாம், பக்தி யோகம் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவைகளை பண்ணுவதற்கு சக்தியும் கிடையாது ஞானமும் கிடையாது, ரெண்டுமே. சில பேர் சக்தி இல்லாததுனால பண்ணாத இருக்கலாம், ஞானம் இல்லாததுனால பண்ணாத இருக்கலாம், ரெண்டுமே என்னிடத்துல இல்லாததுனால எதுவுமே என்னால பண்ணல, நான் எதுவும் பண்ணல. ஆனாலும் உன்னிடத்துல ஒரு பிரீத்தி வச்சுட்டு இருக்கேன், உன்னுடைய திருவடியில ஒரு பக்தி இருந்துட்டு இருக்கு, அந்த பக்தி வெளிப்படுத்த முடியாத ஒரு பக்தி, அந்த பக்தி உன்னிடத்துல இருக்கிறது. என்னுடைய இயலாமைய முன்னிட்டு உன் திருவடிகள்ல நான் சரணாகதி பண்றேன், இது ஒன்னே எனக்கு இருக்கிற ஒரு பெரிய தகுதியாக எடுத்துண்டு நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். பாத்திரம் பவாமி பகவன் பவதோதயாயாம். இந்த விஷயத்த ஆழ்வார் சாதிக்கச்சே நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் என்பது சொல்ற குளித்து மூன்றலையொம்பும் குறிகள் அந்தனமை தன்னை ஒழித்திட்டேன் என்கணில்லை நின்கணும் வத்தனல்லேன் என்றெல்லாம் சாதிக்கிற. இன்னும் பார்த்தோம்னாக்க இடகிலேன் ஒன்றட்டகில்லேன் ஐம்புலன் வெள்ளகில்லேன் கடவனாகி காலந்தோறும் பூ பொறித்து ஏத்தகில்லேன். என்னால இந்த இந்திரிய நிகிரகம் பண்ண முடியாது. சரி, இந்திரிய நிகிரகம் பண்ண மாட்டா கூட பரவாயில்ல, பத்திரம் புஷ்பம் பலம் தேயம் யோமே பக்தியா பிரயச்சதீன் என்கிற முறையில ஒரு பக்தியோட ஒரு புஷ்பத்தையான சமர்ப்பிக்கிறியா, ஒரு துளசி தளத்தையான சமர்ப்பிக்கிறியா, அந்த அளவுக்கான இருக்கன்னா அதுவும் இல்லை. அப்ப என்னதான் இருக்குன்னுட்டு என்ன நேர் அனுகிரகம் பண்றதுன்னா இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றதுதான் சொல்லி சொல்லணும். அந்த இடத்துல பெருமாள் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்னு சொல்லச்சே, நாம இடுகிற பச்சையை பார்ப்பதில்லை பக்தியை தான் பார்க்கின்றார்னு சொல்ல சொல்ற. அந்த எந்த பக்தியோட நாம பண்றோமோ அதுதான் முக்கியமே தவிர நாம என்ன கொடுக்கறோன்றது பத்தி இல்ல. அப்ப எதுவுமே பண்ண முடியாத இருந்துருக்கிறதுன்றது இருக்க, அந்த இயலாமைய வெளிப்படையாக சொல்லி பெருமாள் திருவடியில கதர்றது இருக்க, அது ஒண்ணு போறோம். அதுதான் பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆக்குறது. பாத்திரம் பவாமி பகவன் பவதோதயா. இப்படி எம்பெருமானுடைய கட்டாட்சத்திற்கு நாம எல்லாருமே பாத்திரமாகணும். நிச்சயம் நம்மளால கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா இந்த இடத்துல ஆழ்வான் தெரிவிக்கிறது என்னன்னாக்க, கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் பண்ண முடியாது போனா கூட பெருமாள் திருவடியில ஒரு அச்சஞ்சலமான பக்தி இருக்கு, அவன் தவிர வேற யாரும் நமக்கு ரட்சகன் இல்லைன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா போறோம். நம்மள நம்மளே ரட்சிச்சுக்க முடியாது, பெருமாள் ஒருத்தர் தான் ரட்சணம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா போறோம். அது ஒன்னே நம்ம எல்லாரையும் அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக ஆக்கிடும் என்பதை இந்த ஸ்லோகம் மூலம் தெரிவிக்கிறார். இதுல இருந்து நாமளும் இது மொத்தம் நமக்கு தான் சொல்றாரு, அது ஆழ்வானுக்கு இல்ல, அவர் எது வேணா பண்ணலாம். அது இந்த வருஷ வரிசையா சொல்லிட்டு இன்னொரு பெரிய ஒரு குவாலிபிகேஷன் தன்னிடத்துல இருக்குன்றத ஒரு ரெண்டு ஸ்லோகத்துல சொல்ல போறே. அதுக்கு முன்ன தன்னுடைய ஒரு நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறார் இந்த இடத்துல ஆழ்வான். இது ஆழ்வான் விஷயத்துல அது ஒரு நைச்சானுசந்தானம் இல்லாதத அனுசந்தானம் பண்ணுகிற, நம்ம விஷயத்துல இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். இத நாம மனசுல நினைச்சுண்டு அந்த பெருமாள் திருவடியில நாம நம்மளுடைய பரத்தை சமர்ப்பிச்சு அவனுடைய கட்டாட்சத்துக்கு நாம எல்லாரும் பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.